சின்ன மேகமே, சேர்த்து வச்ச காசு வீச சின்ன மேகமே, சின்ன மேகமே, சின்ன மேகமே, சேர்த்து வச்ச காசு வீச சின்ன மேகமே. நட்ட தோட்டம் வாடி போச்சு, நான் குளிச்ச நானும் மாச்சி, மின்ன வெட்டி கும்மி கொட்டு கொட்டு மேகமே, சின்ன மேகமே, சின்ன மேகமே, சேர்த்து வச்ச காசு வீச சின்ன மேகமே, சின்ன மேகமே. சின்ன துரல் என்ன, எங்கே